శ్రీమత్యై గోదాయై నమః శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీరంగ రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీముకుంద గురవే నమః శ్రీమతే శ్రీ పద్మనాభ గురవే నమః గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాగమధీమహే వృణీమహే చతత్రాద్యౌ దంపతీ జగతాంపతీ నీలాతుంగస్తనగిరితటీ సుప్తముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం స్వం శ్రుతిశతశిరస్సిద్ధమధ్యాపయంతీ స్వోచిష్టాయాం సజినిగలితం యాబలాత్కృత్యభుంక్తే గోదాతస్యై నమయిదమిదం భూయ ఏవాస్తు భూయః. நமசபாயை சுபகிருத் வர்ஷீய திருப்பாவைத்யாக்கிய பிரபந்தசிய சம்ஸ்கிருத உபன்யாசே கிரியமானே அத்யதன பத்யம் பவதி த்வாவிம்சதிஹி த்வாவிம்சதி தம பத்யம். அங்கன் மா ஞாலத்து இதி ஆரப்யமானம் பத்யம். பூர்வஸ்மின் பத்தியே ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதலிப்ப இத்தியாக்கிய பத்தியசிய அர்த்தக ஸ்ருதக அஸ்மாபிஹி. தத்ர அகங்கார மமகாராதய சூச்சிதாக மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. சயேவ அர்த்தஹ அஸ்மின் பத்யேபி ஸ்தூயதே கத்யதே கோதாதேவியா. பகவான் தாவத் ஷய்யாதஹ அனுத்தாய ஏவ பாஷதே போஹ கிம்வா ரோச்சதே யுஷ்மபியம் இதி யதா சஹ பிருச்சதி தரிஹி கோபகன்யாஹ ஏவம் வதந்தி வயந்து த்வயி விஸ்வாசம் சம்யக் நிதாய த்வய்யேவ சரணம் கதாஹ அத்ர ஆகதாஹ அஸ்மப்யம் த்வமேவ ரோசதே. இதி பவானேவ ரோசதே இதி பவதஹ அனுபவஹ சம்ஸ்லேஷஹ ஏவ ரோசதே. தததர்த்தம் அஸ்மாகம் தோஷாஹ யே சந்தி அஹங்கார மமகாராதய தானு விஹாய ஜித ராஜாஹ ஈதிஷம் கீதிஷம் வர்த்தந்தே த்வத் சமீபே யாதிஷம் வர்த்தந்தே த்வத் சமீபே தாதிஷம் வயமபி அத்ர ஆகதாஹ இதி பாவஹ. பத்யம் ஏவம் பவதி. பத்யஸ்ய அந்தே பகவதஹ தர்ஷனமேவ திருஷ்டிமேவ யாச்சந்தே கோபகன்யாஹ. யதோஹி பகவத் தர்ஷனேன அஸ்மாகம் பாபாய் சர்வாண்யபி நஷ்யந்தி அதேவ பகவன் அஸ்மான் விலோகய இதிஹி பிரார்த்தயந்தே. அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கு சங்கமிருப்பார்போல் பந்து தலை பெய்தோம் கிங்கினிவாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்க நிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோ ரெம்பாவாய் அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கம் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரொம்பாவை அபிமான பங்கமாய் பங்கமாய் பங்கம் இது சம்ஸ்கிருத பதம். அங்கன் மா ஞாலத்து மா ஞாலத்து அங்கன் மா ஞாலத்து ஞாலம் இது லோகஹ மா ஞாலம் பிருஹத் லோகஹ மகான் லோகஹ அங்கன் விசித்திர ரூபேன சோபதே கலு அயம் லோகஹ சுந்தரஹ லோகஹ சுந்தரஹ பிருஹல் லோகஹ சுந்தரஹ மகான் லோகஹ அஸ்ஹி லோகஸ்ய வித்யந்தே பஹவ ராஜ்ஞஹ பஹவ ராஜானஹ அஸ்ஹி லோகஸ்ய பவந்தி பஹவஹ மகாராஜாஹ தேகிம் குர்வந்தி தே ராஜ்ய பரிபாலனம் குர்வந்தி கலு கிந்து தேஷாம் அதிகதையா அகங்காரம் மகாராதய வர்த்தந்தே கர்வஹ அதிகதையா பாசதே தேஷு யதா தே ஜிதாஹ பவந்தி விஜிதாஹ பவந்தி தரிஹி தேஷாம் மானபங்கஹ ஜாயதே அபிமானபங்கஹ ஜாயதே தரிஹி கர்வஸ்யாபி சமனம் பவதி யேன ஜிதாஹ பவந்தி தஸ்மை நமஸ்குர்வந்தி தஸ்ய பாதமூலே திஷ்டந்தி இதி பாவஹ அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கு ஏ கிருஷ்ணாவதார சமயே பகவஹ நிருபாஹ கிருஷ்ணேன ஜிதாஹ தேபி ஆத்மநாம் நைச்சியம் சம்யக் புத்வா ஞாத்வா கிருஷ்ணஸ்ய தாசபூதாஹ அபவன் ராஜ்ஞாமபி சீமா வர்த்ததே நகலு சக்யம் தைஹி சர்வஸ்யாபி லோகஸ்ய சம்ராட் பவிதம் யஹ அத்ய ராஜா இதி வர்த்ததே ஷ்வஹ சஹ தாம் ச பதவீம் த்யக்த்வா சாமான்யதயா வர்த்தமபி அர்ஹதி உருநாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த கால சிதகிய பானையர் பெருநாடுக்கான இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தால் காலம் பெறச் சிந்தி தூய்மினோ இதி வதந்தி ஷடகோப மகாமுனய இதி ஸ்திர பலம் இச்சந்தி ஜனாஹ தரிஹி ஸ்ரீமன்நாராயணஸ்ய பரத்வம் சம்யக் ஞாத்வா தஸ்மை தஸ்ய தாசபாவம் ஸ்வீகிருத்ய கைங்கரியம் கர்த்தவ்யம் தஸ்யைவ நாம சங்கீர்த்தனம் கர்த்தவ்யம் தஸ்யைவ விபூதீன் அதவா விபூதயஹ லீலாதயஹ ஸ்மர்த்தவ்யாஹ இதி ஏ நிருபாஹ துவயா ஜிதாஹ தே கதம் பவந்தி தம பாதமூலையேவ ஆகத்திய கர்வஹீனாக திஷ்டந்தி. தத்வது வந்து நின் பள்ளிக்கட்டிற்கே சங்கமிருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம். ந ஏகஹ ந த்வௌ கிந்து ராஜானாம் சங்கஹ ஏவ தத்ர ஆயந்தி ஏ ஜிதாஹ. ராஜ்யாம் ராஜ்யாம் சங்கஹ நிருபானாம் சங்கஹ ஏவ தத்ர ஆயாதி கலு. தத்வது வந்து தலைப்பெய்தோம். தத்வது வயமபி ஆகதாஹ வயம் ந நிருபாஹ ஆகமனே ஏவ அஸ்மாகம் சாதரண்யம் நிருபானாம் ஆவயோச்ச அஸ்மாகம் ச ஆகமனே ஏவ சாதர்மியம் அதவா சாமியம். கிந்து வயமபி ஜிதாஹ த்வயா தவ சௌஷீல்ய சௌரபியாதி குணைஹி வயம் ஜிதாஹ ந பலேன தேது பலேன ஜிதாஹ வயம் து தவ குணைஹி ஜிதாஹ குணைர் தாஸ்யத்வம் இதிஹி வதந்தி லக்ஷ்மணாரியாஹ ஸ்ரீமத் ராமாயணே ஸ்வஸ்ய பரிச்சயஹ யதா தீயதே ததா வதந்தி ததா வததி லக்ஷ்மணஹ குணைஹி தாஸ்யத்வம் ஆகதஹ இதி. அஸ்து இதானிம் கிம் கர்த்தவ்யம் மயா இதி கிருஷ்ணஹ பிருச்சதி. தரிஹி கோபகன்யாஹ ஏவம் வதந்தி கிம் கிணி வாய் சேத தாமரி பூப்போலே செங்கன் செங்கன் கண் நயனம் செங்கன் ரத்தமய நயனம் பங்கஜமிவ பகவதஹ அவயவான் தேகஸ்ய திவ்யமங்கள விக்ரஹஸ்ய அவயவான் யதா ஸ்தோதும் ஆரபந்தே கவயஹ முனயஹ ஆழ்வார் மகாபாகாஹ தரிஹி பிரதமம் பங்கஜமேவ ஸ்வீகுர்வந்தி தஸ்ய நயன வர்ணனே வதந்தி ஷடகோபமுனயஹ பங்கஜஸ்யாபி பங்கஜமபி நியூனதையா ஏவ வர்த்ததே தோலனே பங்கஜஹம் பங்கஜம் அதஹ பவதி பகவதஹ நயனம் து உபரி வர்த்ததே தோலனே ததாபி வயம் கிம் குர்மஹ அஸ்மாகம் து பங்கஜமேவ பிராப்தம். கட்டுரைக்கல் தாமரை நின் கண் பாதம் கையொவ்வா சுட்டுரைத்த நண்பன் உன் திருமேனி ஒளி ஒவ்வா தொட்டுரைத்திவ்வுலகம் தொட்டுரைத்திவ்வுலகுன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் புற்கென்னே காட்டுமால் பரம் ஜோதி. யதி லோகே வித்தியமானான் விஷயான் வயம் ஸ்வீகிருத்திய தவ வர்ணனம் குர்மச்சேத் தச்ச வர்ணனம் மந்தமேவ வர்த்ததே ததாபி கிம் குர்மஹ இதி பாவஹ. கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே கிங்கிணி இதி பாதே ஆபரண ஆபரணம் அதுவா பூஷணம் பூஷா பாதே வித்தியமான பூஷா விசேஷ தத் லோகே லோகேன கிருதம் பவதி தஸ்ய அந்தஹ மணிஹி வித்யதே கிமபி லோஹ கந்துகவத் லகு கந்துகவத் வர்த்ததே தச்ச கிங்கிணி ஈஷத் பிஹிதம் ஈஷத் பிரஃபுல்லம் வர்த்ததே. அந்தஹ வித்யமானஹ லோஹ விசேஷஹ கந்துகம் பஹிர்ன ஆயாதி அந்தஹ ஏவ சத் தத் சலித்வா சப்தம் கரோதி. நர்த்தகாஹ நர்த்தக்யஹ தச்ச ஆபரணம் பாதே ஸ்தாபயித்வா நர்த்தனம் குர்வந்தி ததா சோபனஹ சப்தஹ ஆயாதி. யதா கிங்கிணிஹி வர்த்ததே ஈஷத் பிரபுல்ல ஈஷத் பிஹித தத்வத் தவ நேத்ரே பவிதவ்யே. பூர்ணதையா உத்புல்ல நயனேன அஸ்மான் மா பஷ்ய. அத்ர சுவாரஸ்யம் ஏவம் உச்சதே, பகவான் கலு ஸ்வதந்திரஹ தஸ்ய நிக்ரஹஹ வர்த்ததே அஸ்மாசு. தரிஹி சஹ அஸ்மான் த்ரஷ்டும் ந இச்சதி யதோஹி அஸ்மாகம் பாபானி தாவந்தி சந்தி. கிந்து நப்பினே தேவி நீலாதேவிய நீலாதேவி தத்ரைவ வர்த்ததே. சாக்கிம் கரோதி பகவான் ஸ்பிருஷதி ஹே பகவன் இதி தம் ஆஹ்வயதி. ததா தஸ்ய நயனே ஈஷத் பிரபுல்லே ஜாதே. தத்வத் ஸ்தித்வா சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ. மந்தைஹி மந்தைஹி மந்தம் மந்தம் அதுவா மந்தம் மந்தம் அஸ்மான் பஷ்ய. யதி தவ கருணா சாகரஹ தவ நயனே கருணா சாகரஹ வித்யதே. ஜடிதி நயனயோஹோ உத்காடனம் பவேத் தரிஹி சாகரஸ்ய பிரபாவம் அஸ்மாபிஹி சோடும் பிரபாவஹ அஸ்மாபிஹி சோடும் ந சக்யஹ. அதேவ சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ. தவ கடாக்ஷஹ தவ திருஷ்டிஹி மந்தம் மந்தம் அஸ்மாசு பதேத் இதி. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் சந்திரஹ சூரியஹ யுகபத் யதா தயோஹ உதயஹ பவதி தத்வத் பவதஹ நேத்ரே சூரிய சந்திரவத் இதிஹி பவதஹ. எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல். அங்கன் அங்கன் மா ஞாலத்து அங்கன் இரண்டும் அங்கன் அழகிய சுந்தரம் சோபனம் தவ நயனத்வயேன சுந்தர நயனத்வயேன அஸ்மான் பஷ்யதி சேத் பவான் அஸ்மான் பஷ்யதி சேத் எங்கள் மேல் சாபம் இழந்தேலோ ரம்பாவாய். அஸ்மாகம் அஸ்மாகம் ஷாபஹ வர்த்ததே. ஷாபஸ்தாவத் அனுபவேன நஷ்யதி ந பிராயஷ்சித்தேன இதிஹி உச்சதே. தஸ்மாத் அஸ்மான் நிவாரய அஸ்மான் பஷ்ய தவ தர்ஷனேன அஸ்மாகம் ஷாபஹ பிரணஷ்யதி. எங்கள் மேல் சாபம் இழந்தேலோ ரம்பாவாய். ஷாபஹ பாப விசேஷஹ சயேவ இதானிம் விக்னோ பூத்வா அஸ்மான் த்வத்தஹ நிவாரயதி. அதேவ அஸ்மான் பஷ்ய கிருபையா தவ தர்ஷனேன பாபானி நஷ்யந்தி அனந்தரம் அஸ்மாகம் கிருதே தவ அனுக்ரஹ ஜாயதே. அதஹ பகவன் கிருஷ்ண உத்திஷ்ட அஸ்மான் பஷ்ய இதிஹி பிரார்த்தயந்தே. வயமாகதாஹ ஜித நிருபாஹ இவ அஹங்கார மமகாராதீன் தியக்த்வா வயமாகதாஹ தவ பாதமூலே இவ பவாமஹ. அஸ்மான் பஷ்ய கிருபையா இதி பாவஹ. அத்ர ஸ்வாபதேஷே அங்கன் மா ஞாலம் இதி அஸ்மாகம் சரீரமேவ தத்ர ஜீவாத்மா அஹம் ராஜா இதி மத்வா ஸ்வாதந்திரியம் மத்வா சஹ பிரவர்த்ததே. வஸ்துதஹ தஸ்ய ஸ்வாதந்திரியம் ந வர்த்ததே, ஸ்வாதந்திரியம் ந வர்த்ததே, ததாபி சஹ ஸ்வாதந்திரியம் அஸ்தி இதி மத்வா அஜ்ஞானேன மத்வா கிம் கரோதி ஸ்வதந்திரதயா பிரவர்த்ததே, அதேவ தேன பாபானி சம்பாதிதானி யானி பகவத் பிராப்தயே விக்னாஹ பவந்தி. தே பாபானி ச பாபானி து அஹங்கார மமகார சப்தைஹி ஏவ சூச்சதே. தேகமேவ ஆத்மா, அஹம் ஸ்வதந்திரஹ இதி ப்ரமாஹ யாஹ வர்த்தந்தே தாபிஹி ஸஹ ஸ்வஸ்ய தாஸ்ய பாவம் விஸ்மிருத்ய அவிஜ்ஞாயே ஏவ பாபமேவ குர்வன் அஸ்தி நரஹ. யதா தஸ்ய ஞானம் ஜாயதே அஹங்கார மமகாராதீன் த்யஜதி ததைவ பகவதஹ அனுக்ரஹ அபி ஜாயதே இதி. ஐதிஹ்ய விஷயஹ த்வௌ வர்த்ததே. ஆத்யஹ பவதி பராசர பட்டாரியான் தேஷாம் சிஷ்யஹ நஞ்சீயர் இதி ஆச்சாரியாஹ. தே ஏவம் பிருஷ்டவந்தஹ பராசர பட்டாரியம், போஹோ ஆச்சாரியாஹ ப்ரஹ்மாதயஹ ஞானவந்தஹ கடின தபாம்சி ஆச்சரன் சாதனானி ஆச்சரன் பகவந்தம் பிராப்னுவந்தி. ஏவம் சதி சாமான்ய ஜனாஹ அபி பாமராஹ அபி சாமான்ய ஜனாஹ அபி பகவந்தம் ஆஶ்ரித்ய தம் பிராப்னுவந்தி. கதம் ஏவம் பவிதும் சக்யம்? அஜ்ஞானானம் அஜ்ஞானாஹ ஜடித்யேவ பிராப்னுவந்தி இதி சாஸ்திரம் வதந்தி. ப்ரஹ்மாதீனாம் து சமயஹ அதிகதயா பவதி பகவந்தம் பிராப்தும். சாமானிய ஜனானாம் து ஜடிதி ஏவ ப்ரஹ்ம பிராப்திஹி பவதி இதி சாஸ்திரம் வதந்தி. கதம் ஏதத்? தத்ர விரோதஹ பாசதே இதி யதா பிருஷ்டாஹ பராசர பட்டாரியாஹ ஏவம் உக்தவந்தஹ தத்ர ந கோபி விரோதஹ வர்த்ததே யதோஹி ப்ரஹ்மாதீனாம் சந்தி பஹவஹ பந்தாஹ தேஷாம் அஹங்காரஹ அபி அதிகதயா பாசதே யதோஹி வைகுண்டாத் அதஹ யே பிரதேஷாஹ வர்த்தந்தே தேஷாம் ஆதிபத்யம் தே குருவந்தி, அதேவ தேஷாம் அஹங்கார மமகாராதயஹ அதிகதயா பாசந்தி. தான் சர்வானபி த்யக்தும் சமயஹ ஜாயதே கலு, சமயஹ அதிகதயா பவதி கலு. கிந்து யே ஜனாஹ அதஹ திஷ்டந்தி அர்த்தாத் யேஷாம் கர்மயோக ஞானயோக பக்தியோகாதீன் கர்த்தும் சக்தியதேவ நாஸ்தி கார்பண்யம் வர்த்ததே தேஷாம் து அஹங்காரஹ லகுரூபேன வர்த்ததே தேஷாம் மமகாரோபி ந ததா வர்த்ததே யதா பிரம்மாதீனம். அதேவ யானி தியக்தவ்யானி தானி லகூனி ஏவ பிரம்மாதீனாம் து பஹூனி வர்த்தந்தே அதேவ தாரதம்யம் தயோஹோ இதி தஸ்ய சமாதானம் தத்தவந்தஹ பராசர பட்டாரியாஹ. இதம் ஏதத் இதம் ஏகம். அன்யத் பவதி கதம் சந்திரவத் சூரியவத் நயனம் பவித்தும் அருகதி யுகபத். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் கதம் தாதிருஷம் பவித்தும் அருகதி இதி பிருஷ்டாஹ பராசர பட்டாரியாஹ. தரிஹி தே ஏவம் உக்தவந்தஹ சூரியவத் பாசமானேன நயனேன அஸ்மாகம் பாபான் நஷ்யந்தி பாபான் நஷ்யந்தி. சந்திரவத் பாசமான நயனேன அஸ்மாகம் கிருதே பகவதஹ அனுக்ரஹஹ ஜாயேத. தாபஹ யத் யஹ வர்த்ததே சம்சார தாபஹ ஸஹ நஷ்யதி சந்திரவத் பாசமானேன நயனேன இதி உக்த்வா சிம்ஹா சிம்ஹி காபி கரீனா சக யுத்தம் குர்வதி சேத் ததாபி கரீனே ஆக்ரோஷம் பிரகடயன் ஸ்வஸ்யாஹ சிஷோஹ கிருதே ஸ்தனம் ததாதி கலு ஸ்தனம் பிரயச்சதி கலு தத்வத் ஏதத் சக்யமேவ இதி சமாதானம் உக்தவந்தஹ மகாப்ராஜ்ஞாஹ பராசரபட்டாரியாஹ. அனேன உபன்யாசஹ சமாப்யதே. அனந்தரம் மாரிமலை முழஞ்சில் இதி த்ரயோவிம்சதிதம பத்யஸ்ய அர்த்தம் அனுபவிஷ்யாமஹ. ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.